சந்திய சந்திய சம்மதம் சொல்வாயா, சந்திய சந்திய சஞ்சலம் கொள்வாயா, என் நெஞ்சின் ஆசை சொல்லவா. நெஞ்சோடு மூடி கொள்ளவா, சந்திய சந்திய சம்மதம் சொல்வாயா, என் நெஞ்சு நாசை சொல்லவா. இது காதலா வெறும் நேசமா, வேர்களா நீ பூக்களா, என் வெண்ணிலா பதில் பேசுமா. சொல்லாத சொல்லுக்கு பொருள் ஒன்று கிடையாது, நான் கொண்ட நேசத்தில் நிறம் என் சந்தியா சம்மதம் சொல்வாயா, என் நெஞ்சின் ஆசை சொல்லவா. சந்திய சந்திய சம்மதம் சொல்வாயா, சந்திய சந்திய சஞ்சலம் கொள்வாயா, என் நெஞ்சின் ஆசை சொல்லவா. ஓ ஓ ஓ.